சத்யம் நாஸ்தி தபௌச்சம் தயாதானம் ந வித்யதே உதரம் பரிணோ ஜீவா வராகா கூடபாஷிணஃ. சத்யம் நாஸ்தி தபௌச்சம் தயா தானம் ந வித்யதே. கானிச்சனாபி சத்குணானி கேச்சனாபி சத்குணா ந த்ருஷ்யந்தே. உதரம்பரிணோ ஜீவா வராகா கூட்டபாஷிண அசத்தியபாஷிண உதரம்பரணாக உதரம்பரிண நாம நிந்தாயாம் வதத்தி கேவலம் உதரம்பரணமாத்திர பிரேரிதா ஜனாக வராகா துட்சாக பவந்தி சர்வே ஜீவாக.